பகவத் தியான சோபானம் திருவரங்கனின் திருமேனி வர்ணனமாக அமைந்துள்ளது இந்த ஸ்தோத்திரம். அரங்கனது திருவடி முதல் கிரீட்டம் வரையில் படிப்படியாக வர்ணிப்பதால் பகவானை தியானிப்பதற்கு படியாய் அமைந்தது போன்றுள்ளது இந்த ஸ்தோத்திரம். பெரியாழ்வார் அசோதையின் தன்மையை அடைந்து கண்ணனை பாதாதிகேசமாய் பாடினார். திருப்பானாழ்வார் அர்ச்சாரூபியான அரங்கனின் பாதகமலங்கள் திருப்பரிவட்டம், உந்தி, உதரபந்தம், திருமார்பு, கண்டம், சிவந்தவாய், நீண்ட பெரியவாத கண்கள், திருமேனி இவற்றை அமரநாதபிரானில் அனுபவித்தார். சுவாமி தேசிகன் இவர்களை அடியொற்றி பகவத் தியான சோபானம் அருளி செய்தார். முதல் ஸ்லோகத்தில் அரங்கத்தில் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் என்று கூறி அடுத்து வரும் ஸ்லோகங்களில் முறையே திருப்பாத கமலம், கணைக்கால், தொடைகள், நாபி, ஆரமணிந்த திருமார்பு, திருக்கைகள், திருமுகம், திரு அபிஷேகம், கிரீடம் இவற்றை அனுபவிக்கிறார். 10வது ஸ்லோகத்தில் திருவடி முதல் திருமுடி வரை எல்லா அவயவங்களையும் சேர்த்து அனுபவிக்கிறார். இதுவரை பெரிய பெருமாள் அனுபவம். அடுத்த ஸ்லோகத்தில் நாச்சியார்களுடன் கூடிய நம்பெருமானது அனுபவம். பக்தியை பெற இது சாதனமாகும் என்ற பலஸ்ருதியுடன் ஸ்தோத்திரம் முடிவு பெறுகிறது.